శ్రీవాసరంగ పరకాలమునిత్రయాప్త లక్ష్మాప్త రక్షణ యదిద్వ యుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూతమునర్గశీలం గోపాల దేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంద్రోత్తమ గురు కరుణావాప్త సక్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ వరద పదముఖే లక్ష్మణేన స్తబారం శ్రీ వాగీశాత్తుర్గం షడరుపగజరాద్వేద చూడార్గమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం త్రయామహానవ్య శ్రీరంగనాథాధ్యానధ్యాత్మగ్రంథ బోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రాయ ప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్త శ్రీరంగ భర్తుర్మాం అవ్యాద్ అభయముద్రితః ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరకిత నేమ కటాక్షలీలాం శ్రీరంగ హర్మిదళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః రామానుజుతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం శ్రీమల్లక్ష్మణ యోగీంద్ర సిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్రకులోద్భూతం వరదార్యమహం భజే ఫుల్లయందాది ఎన్నం సుழந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளனக்கு முழிந்தான் ஏரார் மறைபொருள் எல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கு அருளருமாறன தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்த்திக சிம்மமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்னுகேளாய் உருவ எனக்கருளாய் என்னுமுள்ள உன் தொண்டரையே பிள்ளையந்தாதி சுவாமி குமார வரதாச்சார் சுவாமி தேசிகன் விஷயமாக அவர் திருமுன்பே அருளி செய்தது. எப்படின்னா சீபாஷ்யக்காரருடைய திருமுன்பே அமுதனார் எப்படி ராமானுஜ நூற்றந்தாதி அருளி செய்தாரோ அதே போல சுவாமி தேசிகனுடைய திருமுன்பே குமார வரதாச்சாரியர் இந்த பிரபந்தத்தை அருளி செய்தார் அப்படிங்கிறது இந்த பிரபந்தத்தினுடையதான ஒரு வைசிஷ்டியம். அதுல அடியனுக்கு நியமிச்சிருக்கக்கூடியதான பாசுரம் இது 20 பாசுரங்களை கொண்டது. அதுல 18வது பாசுரத்தை அடியனுக்கு நியமிச்சா அத்த யதாமதி விஜ்ஞாபனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுல இது பண்றேன். இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகனிடத்துல பிரார்த்திக்கிறார், தேசிகனை சம்போதனம் பண்ணி தேசிகனிடத்துல பிரார்த்திக்கிறார். இது எங்கேருந்து வந்ததுன்னார், ஆழ்வார் திருவருத்தத்துல சாதிச்சார், பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியான் உராமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு எம்பெருமான முன்னாக கொண்டு நேராக வேதாந்த தேசிகர் தாளனை கீழ் முழிந்தான்னு தேசிகனுக்கு நேரா தேசிகனிடத்துல விண்ணப்பம், ஆழ்வார் எம்பெருமானிடத்துல விண்ணப்பம் வைத்தார். குமார வரதாச்சாரியர் சுவாமி தேசிகனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறார். ஏன்னா முதல்கவி ஆழ்வாரை போல தேவமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிகை பாடித் திருவனே அப்படின்னு இருக்கக்கூடிய சுவாவம், ஆழ்வாரை தவிர வேறொன்னும் அறியாதவர், துன்பத்திர மதுரக தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாகற்கேன் தேசிகன் காட்டினா போல சுவாமி தேசிகனிடத்துல பித்ரே பிரம்மோபதேஷ்டரேமே உறவே தெய்வதாயச்ச பிராப்தியாய பிராபகாயாஸ்து அப்படின்னு மங்களத்துல சொன்னா போல சகலவித பந்துவாயும் சுவாமி தேசிகனை கொண்டவரானபடியினால அவரிடத்துல விண்ணப்பம் செய்தார், நேராக வேதாந்த தேசிகர் தாளனை கீழ் மொழிந்தார். அதே மாதிரி என்புற்ற நோய் உடல்தோறும் திறந்திறந்து என்னறைய தொன்புற்று வீயினும் சொல்லுவதுண்டு உன் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்து. இன்புற்ற ஹீலத்து ராமானுஷா அப்படின்னு சார் ராமானுஷரை விண்ணப்பம் பண்ணி எழுத்தாப இருக்கக்கூடிய ராமானுஷரை விழித்து அமுதனார் பிரார்த்திச்சார். உன் தொண்டர்கட்கே அன்புட்டு இருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்து அப்படின்னு பிரார்த்திச்சார். அத்தான் இங்க சுவாமி தேசிகன் இடத்துல இப்படி ஆழ்வார் பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சார். அமுதனார் ஆழ்வார் எம்பெருமான் இடத்துல பிரார்த்திச்சார். அமுதனார் எம்பெருமானார் இடத்துல பிரார்த்திச்சார். இப்படி எம்பெருமானும் எம்பெருமானாரும் சேர்ந்து அவதாரம் பண்ணது சாட்சா சுவாமி வேதாந்த தேசிகர். வெங்கடேஷ அவதாரோயம் தத் தண்டாம்சோ அதவா பவேத் யதீந்திராம்சா அப்படின்னு தேசிகன் இடத்துல தேசிக சமகாலத்துல சுவாமி தேசிகனுடைய சமகாலத்தில் இருந்த பெரியவாள்லாம் விசாரம் பண்ணா. சாட்சா திருவேங்கடமுடையானையோ இல்ல திருவேங்கடமுடையான மணியோ இல்ல சாட்சா சீபாஷ்யக்காரரோ இப்படி தூப்புள் பிள்ளையாக அவதரித்தது அப்படின்னு தர்க்கிக்கும்படியாக தேசிகனுடைய வைபவம் இருந்தபடியினாலே ஆழ்வார் எம்பெருமான் இடத்துல பிரார்த்திச்சார். அமுதனார் எம்பெருமானார் இடத்துல பிரார்த்திச்சார். குமார வரதாச்சாரியார் எம்பெருமானாயும் எம்பெருமானாராயும் இருக்கக்கூடியதான பாஷ்யக்கார தேசிகன் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்ப அங்க பெருமாளுக்கு என்ன காமிச்சார், பெருமாள் எப்படி பண்ணார் அப்படின்னா, இந்த பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியான் உராமை, இப்படி நான் இந்த விஷயங்கள்லாம் அடையாதபடி இருக்கிறதுக்காக, நான் மீண்டும் பிறவாதபடி இருக்கணுங்கிறதுக்காக நீ பிறந்த. அப்ப நான் பிறக்க கூடாதுன்னு எம்பெருமான் பிறந்தான் ஆழ்வார் சாதிக்கிறார். உயிரளிப்பான் என்னென்ன நோயோனியமாய் பிறந்தாய், எல்லாருக்கும் பிராணய தீதி பிராணஹான எல்லாருக்கும் உயிரளிப்பானா இருந்தார். என்னென்ன யோனியமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா நித்திய சூதிகளாலே சேவிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமானுக்கு விசேஷனம் விட்டார். அதே மாதிரி பாஷ்யக்காரருக்கு இன்புற்ற ஹீலத்தி ராமானுஷன், இன்புற்ற ராமானுஷன், சீலத்து ராமானுஷன், இன்புற்ற சீலத்து ராமானுஷன், இப்படி சௌசீல்யாதி குணங்களாலே பகவானுக்கு என்ன துல்லியமா என்ன குணம் உண்டோ, சௌசீல்யம் முதலியான கல்யாண குணங்கள், அத்தனை கல்யாண குணங்களும் மாறாதே பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணான்னு பாஷ்யக்காரரை பத்தி சொன்னார். அந்த ரீத்தியா சுவாமி தேசிகனை பத்தி சொல்லணும். தேசிகனை பத்தி சொல்றச்ச, அருளரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்கி கசிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய். முதல் ரெண்டு பாதத்துல தேசிகனை தோத்திரம் பண்றார். தேசிகனுடையதான சுவாவங்களை தேசிகனுடைய கல்யாண குணங்களை எடுத்து சொல்றார். அதுல முதல் கல்யாண குணம் என்னன்னார், அருளருமாரண தேசிகனே, அருள் தருதல். இவருக்கு சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்றதே சுவாவம். தேசிகன்கிற சப்தத்துக்கு பொதுவா சாமானிய சப்தமா வச்சிருந்தாலும் இல்ல வியக்திகதமா இந்த தேசிகனை சுவாமி வேதாந்தாச்சாரியர் சொல்லக்கூடியதா வச்சிருந்தா கூட எல்லா ஆச்சாரியாளுக்கும் அனுகிரகம் பண்றதுதான் சுவாவம். என் நலங்கொள் பிராண்டனக்கு பொன்னுலகாலீரோ புவனி முழுதாலீரோ நன் நலப்புள்ளினங்கால், நலப்புள்ளினங்கால், நன்னலப்புள்ளினங்கால். ஆரம்பத்துல திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிச்ச இந்த ஆச்சாரியால் எல்லாருமே அனுகிரகம் பண்றதையே சுவாவமாக உடையவர்கள். அவாவாளுக்கு சில விஷயங்கள் சுவாவம். பெருமாளுக்கு என்ன சுவாவம்னா, காக்குமியல் வினன் கண்ண பெருமான். நம்மாழ்வார் காக்குமியல் வினன் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல எளிவருமியல் வினன் அப்படின்னு எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன். காக்குமியல் வினன் சொன்னதுனாலே பரத்வம், பரத்வங்கிற கல்யாண குணம் எம்பெருமானுக்கு சுவாபாவிகமா இருக்கு. இயல்புங்கிற சப்தத்தினாலே சுவாபாவிகம்ங்கிற அர்த்தம் காமிக்கப்பட்டது. அதுக்கு மேலே எளிவரும் இயல்பினன் பரத்துவம் மாத்திரம் இல்ல, அதுக்கு நிறம் கொடுக்கக்கூடியதான சௌலபியத்தையும் உடையவன், நல்ல காக்கும் இயல்பினன் காக்கக்கூடிய சுபாவத்தை உடையவன் அப்படிங்கிறதுனாலே காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் அப்படின்னு ஒரு இடத்திலையும், எளிவரும் இயல்பினன் அப்படி இந்த கண்ண பெருமான்ங்கிறதுனால பரத்வம் காமிச்சார். அந்த கண்ண பெருமான் காக்கும் இயல்பினன் பரத்வம், கண்ண பெருமான்ங்கிறதுனால சௌலபியம். இங்க எளிவரும் இயல்பினன் நிலவரம்பில பல பிறப்பாய்ங்கிறதுனால இங்க சௌலபியம் பரத்வம், இப்படி ரெண்டு கல்யாண குணங்களை காமிச்சார். அது மாதிரி இது எம்பெருமானுக்கு ரட்சிக்கிறது, சௌசீல்யத்தோடு இருக்கிறது, தயையோடு இருக்கிறது, இதெல்லாம் ஸ்வபாவமா இருக்கிறது. சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறச்சு கிருபண ஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியமாத்யாம் அப்படின்னு. கிருபண ஜன கல்பலதிகாம் அர்த்திகளுக்கு கல்பர விருட்சம் போல இருக்கார், பண்ணக்கூடிய பிழைகளை பொறுக்கக்கூடியவரா இருக்கார். இப்படி கல்யாண குணங்களை சொல்லிட்டு எம்பெருமானுக்கு சுவாவமான சகஜமான ஒரு குணம் இருக்குன்னார். அது எது அப்படின்னார், எம்பெருமானுக்கு ஜலதேரிவசீததாதயே தும் விஷசைலாதிபதே ஸ்வபாவ பூதா. ஜலதேரிவ மேகமானது எப்படி இயற்கையாகவே குளிர்ச்சியா இருக்கோ, திருவேங்கடமுடையான் இயற்கையாகவே குளிர்ந்த சுவாவம் உடையவர். இவனுக்கு நித்தியம் தோஷமே பார்க்க மாட்டான். ஏன்னா தோஷம் பார்க்காத காரணம் நிஷாமயத்து மாம் நீலா எத்போக பதலை துருவம் பாவிதம் சீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம்னு தயாசுதர் காமிச்சாரோ இல்லையோ. அதனால நித்தியம் குளிர்ந்து இருக்கும். அதனால ஜலதேரிவ மேகத்தை போல சீததா தயேத்தம் ரிஷசைலாதிபதே ஸ்வபாவ பூதா, நீ இயற்கையா இருக்க. அப்ப எம்பெருமானுக்கு ரட்சிக்கிறது ஸ்வபாவம், எம்பெருமானுக்கு எளிமையா இருக்கிறது ஸ்வபாவம், எம்பெருமானுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது ஸ்வபாவம். அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கும் ஒரு ஸ்வபாவம் இருக்கு. என்ன சுவாவம்னா அருள் தருதல் சுவாவம். இது அருள் தருதல், அருள் தருதல்னா எப்படி அருள் கொடுப்பர், அருள் கொடுத்தா நமக்கு இஷ்ட பிராப்தி உண்டி போருமோ அப்படின்னு கேட்டா, நமக்கு அனிஷ்ட நிவர்த்தியோட கூடின இஷ்ட பிராப்தி தான உத்தேசம். அதனாலதான் கீழே சாதிச்சார், அடைபவர் தீவினை மாற்றி அருள்தரும் தூப்புலையா. இங்க வெறும் அருள் தரும்னு சொன்னார். இந்த அருள் தரும்ங்கிறதுக்கு எந்த இடத்துல மேல் பாசுரத்துல அடைபவர் தீவினை மாற்றின்னு சாதிச்சார். நாம் போய் சுவாமி தேசிகனை ஆசிரியிச்சோம்னா ஆச்சாரிய நிஷ்டையில ஆச்சாரியன் ஆசிரியிக்கிற காலத்துல ஆச்சாரியன் அனுகிரகம் பண்றார். எப்படின்னார், இவனுக்கு பிரபத்தி பண்ணி வைக்கிறச்ச இவனுக்கு சம்சார நிவர்த்தி பூர்வகமான பகவத் பிராப்தி கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறான். பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிற அதுதான் சொன்னார், அடைபவர் தீவினை மாற்றி, அந்த தீவினைய போக்கி அருள் தரும். அப்ப அருள் அனுகிரகம் பண்ணக்கூடியவர், இதே சுவாவமாக உடைய ஆச்சாரியர். இப்ப சுவாமி தேசிகனுக்கு சுவாவம் என்ன அப்படின்னார், அருள் தரும். அந்த அருள் தரும்ங்கிறது அருள் எப்படிப்பட்ட அருள், அவனது அல்ல அருள், அருள் அல்லது மெற்றதெல்லாம் அருள் அல்ல அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அதனால அருள் தரும்ங்கிற சப்தத்துக்கு அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் கீழ் பாசுரத்துல குமார வரதாச்சாரியர் சாதிச்சிருக்கார். அருளரும் ஆரண தேசிகனே, ஆரண தேசிகன் வேதாந்தாச்சாரியன், ஆரண தேசிகன்னா வேதாந்தத்துக்கெல்லாம் ஆச்சாரியன். இந்த வேதாந்தாச்சாரியன் வேதாந்தாச்சாரியன்கிற திருநாமம் ஸ்ரீரங்கத்துல நம்பர் ஒன் சாதிச்சு. சுஸ்தி ஸ்ரீரங்க பர்த்துரு கிமபி ததசகம் சாசனம் தத் பிரசத்தியை சத்யை காலம் விபாஷ்யம் யதிபதி கதிதம் சஸ்வதத்யாபயுக்தான் விஸ்வஸ்மின் நாமரூபான் அனுவிஹிதவதாதேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவஹித பஹுவித் சார்த்தமன்வர்த்தயாமி. சுவாமி தேசிகன் அதிகரண சாராவடியில வேதாந்தாச்சாரிய சம்யாம் அப்படின்னு சாதிச்சார். யார, தேன தேவேன தத்தாம், பகவானாலேயே சுவாமிக்கு, பெரிய பெருமாளாலேயே சுவாமிக்கு கொடுக்கப்பட்டதான விருதம், தனக்கு அசாதாரணமான வேதாந்தாச்சாரியன் பீதகவாடை பெறானார், பிரமகுருவாகி வந்துன்னு இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு பட்டத்தை சுவாமி தேசிகனுக்கு ப பாரிதோஷிகமா கொடுத்தார் பெருமாள் அப்படின்னு தேசிகனுடைய வைபவத்துல காண கிடைக்கிறது. அதனால அருளரும் ஆரண தேசிகனே, வேதாந்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி ராமானுஜ சம்பிரதாயம் கலங்காதபடி பண்ணி வைத்தார் அப்படின்னா அது சுவாமி தேசிகனை தவிர இன்னொரு ஆச்சாரியரை நம்மளால காட்ட முடியாது. ராமானுஜ சித்தாந்தம் இன்னைக்கு நமக்கு நிலைப்பத்து இருக்கு, இன்னைவரலும் இந்த சித்தாந்தம் வாழறது அப்படின்னா அது சுவாமி தேசிகனுடையதான கிரந்தங்களாலதான் வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறது சுனிச்சிதம். அருளரும் ஆரண தேசிகனே, அருள் தரும் இப்படி ஆசிரிதருடைய வினைகளை போக்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அது மாத்திரமில்ல, இந்த பாஷ்யக்காரருடையதான சத்சம்பிரதாயத்தை நாம் அனுகிரகிக்கும்படியாக அருள் தரக்கூடியவர். நாம் தெரிஞ்சு உணர்ந்து நாம் செய்யணுங்கிறதுக்காக, அந்த வழி நடக்கணுங்கிறதுக்காக அநேக கிரந்தங்களை அருளி செய்து அப்பேற்பட்ட அருளை நமக்கு கொடுத்தவர். நியாய சித்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி முதலியதான வேதாந்த கிரந்தங்கள்ல ஆரம்பிச்சு ஒரு ஸ்தோத்திர பிரபந்தவரோடு வேதாந்த விஷயத்துல சாதிச்சார். இத்தம் விசிந்திய பாவாகா சந்தி பதே பதே அப்படின்னு அப்பைய தீட்சிதர் கொண்டாடுறார் யாதவ விதயத்துல. இப்படி வேதாந்த தேசிகனுடைய காவியேஷு லலிதேஷ்வபி, காவியங்கள்ல கூட வேதாந்தம் மிளறது. லலிதமான காவியங்கள், சிருங்கார பிரதானமா இருக்கக்கூடிய காவியங்கள்ல கூட வேதாந்த சாஸ்திரம் மிளறதுன்னு சொல்லும்படியாக அருளை பண்ணக்கூடியவர். ரொம்ப பெரியவர் பேச வேண்டிய விஷயத்த ஒரு பேதையரும் புரிந்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திர பிரபந்தத்துல கொண்டு வந்து வச்சு எல்லா ஸ்தோத்திர பிரபந்தங்கள்லயும் வேதாந்தார்த்தங்கள் என்ன, ரகசியார்த்தங்கள் என்ன, இதெல்லாம் எல்லாரும் சமய சர்வரும் அதிகரிக்கலாம்படியாக பண்ணி வச்சாரு. இது தவிர என்ன அருள் என்ன இருக்க முடியும்? அதனால அருளரும் ஆரண அருளரும் தேசிகனே, அருளரும் ஆரண தேசிகனே இருக்கும் இல்லையோ, இது எப்படி பிரிச்சு போகும்? ஆரண அருளரும் தேசிகனே, வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை அருளக்கூடிய ஆரண அருள்னா ஆரணத்தினுடைய வேதத்தினுடைய வேதாந்தத்தினுடைய அருள், அதை நமக்கு தரக்கூடிய தேசிகன் வேதாந்தாச்சாரியன் பேரா இல்ல வேதாச்சாரியன்னு பேரா? ஆரண தேசிகன், ஆரணாந்த தேசிகன்னா சொல்லிருக்கணும். ஆரணம்ங்கிற சப்தத்துக்கு வேதம் அர்த்தம். அப்ப வேதாந்த தேசிகன் தானே அவருக்கு திருநாமம். ஆரண தேசிகனே எப்படி சாதிச்சார்? நம்ம சித்தாந்தத்துல வேதாந்தம் வேதம் ரெண்டுமே ஒண்ணுதான், தனித்தனி சித்தாந்தம் இல்ல. அத்வைதிகளுக்கெல்லாம் தனித்தனி சித்தாந்தம், மீமாம்சகர்களுக்கு அத்வைதிகளுக்கு அப்படின்னா அத்வைதிகள் உத்தர பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்தை தான் பிரமாணமாக கொள்ளுவார்கள். இதே மீமாம்சகர்கள் பூர்வ பாகமான கர்மகாண்டத்தை பிரமாணமாக கொள்ளுவார்கள். இவர்கள் ராகு மீமாம்சகர்கள், கேது மீமாம்சகர்கள்னு பேரு. ஆனா பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்துல வேதம் பூர்த்தியா பகவத் ஆராதனை சொல்லுவோம், ஒன்னு வேதத்தினுடைய பூர்வ பாகமானது பகவத் ஆராதனை ரூபமா இருக்கக்கூடிய கர்மாக்களை விசாரம் பண்றது, உத்தர பாகமான உபனிஷத்து ஆராத்தியனா இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்தை விசாரம் பண்றது. அதனால ஒன்னு கர்மாவ ஆராதன ரூபமான கர்மாவை விசாரம் பண்றது, இன்னொன்னு ஆராத்திய ஸ்வரூபத்தை விசாரம் பண்றதுனால நம்மளுடைய சித்தாந்தம் ஒரே சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். அதாதோ தர்ம ஜிக்யாசா இத்தியாரப்ய அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் இத்தேபவந்தம் சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம் அப்படின்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். அதனால ஆரண தேசிகன் சொன்னாலும் ஆரணாந்த தேசிகன் சொன்னாலும் நமக்கு எந்த விதமான அர்த்த விசலேஷமும் ஏற்பட்டு போடுறதில்ல. ஏன்னா நமக்கு ஆரணம்னு சொன்னாலே ஆரணாந்தத்தோட கூடினதான வேதாந்தத்தோட கூடினதான ஒரு வேதத்தை தான் நம்ம வேதம்ங்கிற சப்தத்தினால சொல்றோம். அதனாலதான் பாஷ்யக்காரர் வேதாந்த சங்கிரகம்னு பண்ணல, வேதாந்தார்த்த சங்கிரகம்னு பண்ணல, வேதார்த்த சங்கிரகம் தான் கிரந்தம் பண்ணிருக்க. ஏன்னா வேதம்ங்கிற சப்தத்துக்கு பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டையும் சேர்த்துட்டுதான் வேதம்னு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு பாஷ்யக்கார திருவுள்ளம் அததான் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சிருக்கார். அத்த அடிப்படையாக கொண்டுதான் ஆரண தேசிகனேன்னு இங்க குமார வரதாச்சாரியர் சாதிக்கிறார். அதுல அருள் தரும் ஆரணம்னா இந்த அருள் தரும்ங்கிற விசேஷனம் ஆரணத்துக்கும் வச்சுக்கலாம், அதாவது வேதத்துக்கும் அருள் தரக்கூடியது சுவாவம். வேதத்துக்கு ஆச்சாரியனா வேதாந்தாச்சாரியனா இருக்கக்கூடியதான சுவாமி தேசிகனுக்கும் இந்த அருள் தருதல்ங்கிறது சுவாவம். வேதத்துக்கு எங்க சுவாவம்னார் பாஷ்யக்காரர், சஹசிரேபியா மாதா பித்ருபியோ வத்சலதரம் சாஸ்திரம் அப்படின்னு கீதா பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எல்லாம் சாதிச்சிருக்கார். ஆயிரம் அம்மா அப்பாக்களை விட நமக்கு பரமஹிதத்தை கொடுக்கக்கூடியது சாஸ்திரம் அப்படின்னு பாஷ்யக்காரருடைய வாக்கியம் இருக்கு. அதனால அருள் தரும் ஆரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு விசேஷம், இந்த ஆரணத்துக்கு விசேஷமாக அருள் தரும்ங்கிற சப்தத்தை வைக்கலாம். இல்ல அருள் தரும் தேசிகன், நமக்கு இந்த வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் சுலபமா நமக்கு கொடுக்கக்கூடியவாள் ஆச்சாரியர்கள், நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்களானபடியினாலே தேசிகோமே தயா தயாளுஹு அப்படின்னு ஞாச திலகத்துல சாதிச்சா போல ஆரண தேசிகனே அருள்ளரும் தேசிகனே அருள்ளரும் ஆரணமே அருள்ளரும் ஆரண தேசிகனே இல்ல ஆரண தேசிகன் ஒரே பதமாக்கின்ற அருள்ளரும் அப்படின்னு பண்ண வேண்டிய காரியம் என்னன்னார், எங்களுக்கு என்னென்ன சொரூப பிரயுக்தமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கிரந்தங்கள்லால சொல்லியாச்சு. இனிமே தேவர் பண்ண வேண்டிய காரியம் எதுனார், சொல்பா வசிஷ்டம் பரஹா அப்படின்னு ஞாசத்திலகத்துல சாதிச்சா போல தேவரின் காரியம் என்ன, அனுகிரகம் பண்றதுதான். அதனால அருளரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே எங்கள் தேசிகனே எங்கள் ஆரண தேசிகனே இப்படின்னு எங்கள்ங்கிற சப்தத்தை முன்னடைக்கின்றோம். எங்கள் தேசிகனே அஸ்மத் சுவாமி அப்படின்னா இப்படி நாங்களெல்லாம் போத்தும்படியாக இருக்கக்கூடியவன் அர்த்தம், எங்களுக்கு உங்களுடைய அபிமான பாத்திர பூதலான நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அருளரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் எங்களுடையதான தூப்புல், அப்ப தேவரீர் எழுந்திருக்கக்கூடிய இடம்தான் எங்களுக்கு உத்தேசம், தேவரீருடைய சீக்கிரமம் தான் எங்களுக்கு உத்தேசம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக எங்கள் தூப்புல் அப்படின்னு. ஏன்னா எங்களுடைய நாங்க இருக்க வேண்டிய இடம் எது, தேவரீர் எந்த இடத்துல அவதாரம் பண்ணீரோ தேவரீர் எந்த இடத்துல நித்தியம் இருக்கி நித்தியவாசம் பண்ணீரோ அந்த இடம் தான் எங்களுக்கு உத்தேசம். அதனால எங்கள் தூப்புல் நாங்க வாசம் பண்ண வேண்டிய இடம் எது, எத்தராம சலக்ஷ்மணஹா அஜகாம முகூர்த்தேன எத்தராம சலக்ஷ்மணஹா, விபீஷணாழ்வான் பெருமாள் இருக்கிற இடம் நேர வந்தான், பெருமாள் பெருமாள் இடத்துல வந்தான்னு சொல்ல வால்மீகி பகவான் அந்த இடம் உத்தேசியம்னு வந்தான், எத்திர அப்படிங்கிற பதத்தினால அந்த பெருமாளும் திருத்தம்பியாரும் இருக்கக்கூடிய இடமே உத்தேசியமாக வந்தான்னு சொல்லுமா போல எங்களுக்கு உத்தேசியம் எதுனார், எங்கள் தூப்புல் நான் எங்களுக்கு உத்தேசியம் எங்களுடைய தூப்புல் தேவரீர் அவதாரம் பண்ணதான அந்த தேச விசேஷம் திருத்தந்தால் அப்படிங்கறதான அந்த ஊர். ஏன்னா அந்த ஊர் எம்பெருமானுக்கு தீபப்பிரகாஷன்னு பேர், இந்த பிரகாசம் தீப பிரகாசம் இருக்க இது சொப்பிரகாசமாயும் பரப்பிரகாசமாயும் இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு எங்களுடையதான பரமாத்மாவையும் காமிக்கிறது, சொப்பிரகாசம்னா என்ன எங்களுடையதான ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறதையும் சுவாமி தேசிகன் காமிச்சார், பரப்பிரகாசமான பரனான எம்பெருமான் எப்படிப்பட்டவன்கிறதையும் காமிச்சார். அதனால இந்த எம்பெருமானுக்கும் எம்பெருமானுக்கு விளக்கொளி பெருமாள் பேரு, இந்த எம்பெருமான் இடத்துல அவதாரம் பண்ணதான இந்த தேசத்துல திவ்ய தேசத்துல அவதாரம் பண்ணதான சுவாமி தேசிகனுக்குமே தீப பிரகாசன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஹானியும் இல்ல, அனுபவத்தையும் இல்ல. எங்கள் தூப்புல் தேவே, தூப்புல் தேவு அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்த தூப்புல்ங்கிறதான தேசத்துக்கு நிர்வாகக்கன் அர்த்தம், அந்த தூப்புல்ங்கிற திவ்ய தேசத்துக்கு நிர்வாகக்கன் எம்பெருமானா தீப பிரகாசன்கிற எம்பெருமானா இல்ல சுவாமி தேசிகனா அப்படின்னு கேட்டுண்டா, தூப்புல்ங்கிறதான திவ்ய தேசத்துக்கு நிர்வாகக்கன் எம்பெருமான் சொல்வதாலேயும் இல்ல சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்வதனாலே எந்த விதமான அனுபவத்தையும் இல்லை. ஏன்னா ரெண்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமம் ரெண்டு பேருக்கும் அன்பர்த்தமா இருக்கு. எம்பெருமான என்ன பண்ணா தன்னையும் காட்டி கொடுத்தான் இன்னொன்னையும் காட்டி கொடுத்தான், அதனால தீப பிரகாஷன்னு திருநாமம் அவனுக்கு. அதே மாதிரி ஆச்சாரியன் நம்மையும் காட்டி கொடுத்தான், அதனால சொப்பிரகாசம் சொப்பிரகாசமும் நம்மளை காட்டி கொடுத்தான், நாம் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள் நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவன் உடம்பென்னும் சுருதிகளால், இதுதான் அவர் தீப பிரகாசம் பண்ண வேலை. அதனால எங்கள் தூப்புல் தேவே தேவு அப்படிங்கிற சப்தத்துக்கு செங்கணிவா எங்கள் ஆயர் தேவு தேவமத்தறியேன் குருகூர் நம்பி அப்படின்னு எங்களுக்கு நிர்வாக கண்ணர்த்தம். அப்ப எங்கள் தூப்புல் தேவு எப்படி இருக்கு, மதுரகவியாழ்வார் தேவுன்னு சாதிச்சார், அதே மாதிரி இங்க குமார வரதாச்சாரியார் எங்கள் தூப்புல் தேவே எங்கள் தூப்புல் தேவு அப்படிங்கறதுனால எங்கள் இந்த தேச விசேஷத்தை அபிமானிச்சார். அந்த தேச விசேஷத்துக்கு நிர்வாகனா இருக்கக்கூடியதான வேதாந்த தேசிகன தேவுங்கிற சப்தத்தினால இல்ல இந்த வாக்கியம் பூர்த்தி அருளரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே அப்படிங்கிற இந்த மொத்த வாக்கியத்தையும் எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கலாம். ஏன்னா எம்பெருமானுக்கு இது பொருந்தும். அருள் தரும் ஆரண தேசிகன்னா இந்த அருள் தரமாக்கூடியதான சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதான வேதம், அது அருள் தரும் ஆரணம். அந்த ஆரணத்துக்கு ஆச்சாரியனாய் வேதாந்தாச்சாரியனாய் பீதகவாடை பெறானார் பரமகுருவாகி வந்துன்னு எம்பெருமானே பிரதமாச்சாரியனா இருக்கிறபடியினால் இந்த அத்தியாத்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீயப்பதியே பிரதம பிரவர்த்தகன் சொல்லுமா போல, பிரதம பிரவர்த்தகனானபடியினாலே அருள் தரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே. அந்த எம்பெருமான் எங்க சந்நிதி பண்ணிருக்கான்னார், அர்ச்சையில தீப பிரகாசனா சந்நிதி பண்ணான். எங்கள் தூப்புல் தேவே, இந்த பிரகிருதியில நாங்கள் வாசம் பண்ணக்கூடியதான இந்த நாங்கள் கண்காணலாம்படியாக, மனுஷர்கள்லாம் கண்காணலாம்படியாக இந்த தேச விசேஷத்துல வந்து சந்நிதி பண்ணபடியினால அதை தான் அபிமானிச்சுட்டு சாதிக்கிறார். எங்கள் தூப்புல் தேவே அப்படிங்கிறதாக இந்த மொத்த வாக்கியமும் பெருமாளுக்கு இல்ல, அருளரும் ஆரண தேசிகனே சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு எங்கள் தூப்புல் தேவே, இந்த தூப்புலுக்கு நிர்வாகத்தனே அப்படின்னு சுவாமியை சம்போதனம் பண்ணார். இதுக்கு மேல வரு கவிதார்க்கிக சிங்கமே, வரு கவிதார்க்கிக சிம்மம். இந்த கவிதார்க்கிக சிம்மம்ங்கிறது சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளுடைய பாதுகைய உத்தேசிச்சு பாதுகா சகஸ்திரம் சமர்ப்பிச்சார். ஒரு ராத்திரியில ஒரு ஜாமத்துல சமர்ப்பிச்சாருங்கிறது அவரோட வைபவத்தில் இருக்கு. அந்த வைபவத்தை திருவுள்ளத்தை வச்சுட்டு சொல்ற, நான் வரு கவிதார்க்கிக சிம்மமே, கவிசிம்மம் கார்க்கிக சிம்மம் கவிதார்க்கிக சிம்மம். இந்த சப்தம் இந்த சிம்மம் வந்துடுத்துனா மிச்ச கஜங்கள்லாம் என்ன ஆயிடுத்துனா அதெல்லாம் வாய முடிடும். ஆனா சிம்ம கர்ஜனையை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பரவாதிகளாகிற யானையினுடைய மதம் அடங்கிவிடும். பொருகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் அப்படின்னு காமிச்சார். அப்ப குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி சுவாமி நம்மாழ்வார், அவருடைய குறிப்பு அவருடைய குறிப்பு. இப்ப அவ வந்திருத்தா அவளுக்கு முன்னாடி இந்த பரவாதிகளாகிற யானைகளுக்கு முன்னாடி அபர்வாத கதலிகள் மாய்த்தபிரான் அப்படி எம்பெருமானே யானையாவும் ஆழ்வார்களே யானையாவும் இருக்கார் இல்ல சிம்மமாவும் இருக்கார். இப்ப பரவாதிகளாகிற யானைக்கு சிம்மம், பரவாதிகளை கதலீவனமா ஒரு வாழைத்தோப்பா சொன்னோம்னா அந்த வாழைத்தோப்புக்கு இவா கஜம். அதனால இங்க சிம்மமா இருக்கார், கவி சிம்மமா மாத்திரம் இல்ல தார்க்கிக சிம்மமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத எதிராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் காமிக்கிறார். நாங்க எப்படிப்பட்டவாதான் இருக்கோம் அப்படின்னா, பரமதங்கள் ஆஷா மதங்க கணனா விஷஹ்ய வேகான் பாதே யதி கிதிமிருதா பிரசபம் நிருந்தன் காரிய கதாவஹ குதூஹலீபிஹி பரேஷாம் கர்ணேஷயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதஹ. நாலு திக்கு எட்டு திக்குலையும் ஆஷாங்கிற சப்தத்துக்கு திக்குன்னு அர்த்தம். எட்டு திக்கு ஆகிற யானைகள், மதம் கொண்ட யானைகள், எத்தனை எத்தனையோ பெரிய பெரிய மதங்கள், தாதா கதா தா கதானாம் கலதி கமனிகா குவாபிலி குவாபிலினா க்ஷீணா காணாதவாணி துருகின ஹரகிர, இப்படி எவ்வளவு மதங்கள் எடுக்கிறார் சுவாமி தேசிகன் எதிராஜ் சப்ததியில. இதெல்லாம் பாதே எதி பரி எதி மிருதா எதி கிதி மிருதா பிரசபம் நிருந்தன். இவ பாஷ்யக்காரருடைய வழிய தடையா நின்று இருந்தாலும் இந்த யானைகள்லாம், அப்ப சிங்கக்குட்டி கர்ஜித்து சிம்மஹா சிசுரபி நிபததி மதம் அனில கபோல பித்திஷு கஜேஷுன்னு சொன்னான். குழந்த சிங்கம், அந்த சிங்கத்துக்கு எது பிடிக்குமா, ரொம்ப வயசான முத்தின யானை இருக்கோல்லையோ அதனுடைய தலையில முத்து விளையும், அந்த தலையில ஏறி உட்கார்ந்து ஒரே அலையா அந்த தலைய உடைச்சு மஸ்தகத்தை உடைச்சு அந்த முத்தை எடுத்து சாப்பிடுறதுங்கிறது இன்னைக்கு பிறந்த சிங்கத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்மஹா சிசுரபி நிபததி மத மணில கபோல வித்திஷு கஜேஷு. அதனால எங்க பாஷ்யக்காரருங்கிறதான சிம்மம், அந்த சிம்மம் பரிசிரமப்பட வேண்டாம், நாங்க சிங்கக்குட்டி கவிதார்க்கிக்க சிம்மம் நாங்க இருக்கோம், நாங்க ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் பரமதங்களை கண்டிக்க வேணாம், எங்க கர்ஜனை ஒண்ணு போறோம், எல்லாருக்கும் கொட்டம் அடங்கும்படியாக கர்ஜிப்போம்னு. எதுனா காரிய கதாவக குதூகலீபிகி பரேஷாம் கர்ணே, அவ காதுல நான் தேசிகன் வந்திருக்கேன், பாஷ்யகாரருடையதான திருவடி சம்பந்தப்பட்ட நான் வந்திருக்கேன், ஸ்ரீபாஷ்யகாரருடைய சம்பந்தத்தோட வந்திருக்கேன் என்னுடைய வார்த்தை போனா போறோம். கவிதார் கிக்க சிம்மநாதா, இந்த சிம்ம தாதத்தை கேட்டு, சிம்ம குட்டியனுடைய ஞாதத்தை கேட்டு, பெரிய மத கஜங்கள் எல்லாம், வயோவிருத்தமான கணங்கள் கஜங்கள் எல்லாம் அடங்கி உட்காரும் பயந்து போய். அதனால வரு கவிதார் கிக்க சிம்மமே வரு அப்படின்னா, இது சென்னு சரு செய்யும்னு சொன்னாரோ இல்லையா, அந்த பரவாதிகள் இருக்கிற இடத்துல போய் இருக்கிற இடத்துக்கு வந்து யுத்தம் பண்றது அவளோட. அப்படி பண்ணலாமோ, நம்மளிடத்துல வந்தான்னா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா, அதுக்குதான் சொன்னார், சென்னு சரு செய்யும் குற்றமுண்டில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இந்த லோகத்துல பசு கிராமங்கள்ல, மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான கிராமங்கள்ல, கிராமங்கள்ல பசு இருக்கும். அந்த மலைக்காட்டுல இருந்து சமயத்துல புலி சிறுத்தை எல்லாம் வெள்ளம் வந்துடும், அது அடிச்சு சாப்பிடும் பசுக்களை. அந்த ஊர்ல இருக்கிறவ நிர்ணயம் பண்ணலாம், இனிமே அடுத்த முறை புலி இங்க வந்ததும் நம்ம அடிப்போம்னு இருப்பாளோ. புலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை தேடி போய் அது அடிப்பாளோ இல்லையா. அது மாதிரி பரவாதிகள் எங்க இருக்காளோ அங்க போய் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ண, பாஷ்யகாரருடைய சித்தாந்தம் தான் சித்தாந்தம் அப்படின்னு ஸ்தாபிச்ச, தன்னுடைய தர்க்கத்தினாலையும் தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தினாலையும் திருவேகந்திரபுரத்துல பண்ணார், ஸ்ரீரங்கத்துல பண்ணார். இப்படின்னா பிரசித்தம், ஸ்ரீரங்கத்துல சததூஷணி பண்ணார், திருவேகந்திரபுரத்துல பரமத பங்கம் பண்ணார். இப்படிங்கிறது பிரசித்தமா இருக்கிறதுனால ஒரு கவிதா அர்த்திக சிம்மமே, நீ அவதாரம் பண்ணதுனால என்னாச்சுன்னார், வாதியர் வாழ்வு அறுத்தாய், வாதியர் வாழ்வு அறுத்தாய், பரமதஸ்தர்களுடைய வாழ்வு எழுந்திருக்க முன்னாதபடி மண்ணுண்ணும்படியாக ஆச்சு. இனிமே மிச்ச மதங்களை கொண்டு வர முடியாது. அதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து தன்னுடைய கிரந்தங்களை அத்தனையும் விசிலேஷம் பண்ணி கண்டிச்சிருக்க. வரு கவிதார்க்கிக சிம்மமே, வாதியர் வாழ் வருத்தாய். இதுவரலும் சுவாமி தேசிகனுடையதான பரத்த சௌலபியாதிகளை அனுசந்தானம் பண்ண, எம்பெருமானுக்கு எப்படி பரத்த சௌலபியம்ங்கிறது அசாதாரண சின்னமா இருக்கோ அது மாதிரி ஆச்சாரியனுக்கும் பரத்த சௌலபியம் உண்டு. அதனால இந்த பரத்த சௌலபியத்தை சொல்லணும், அதுல சௌலபியம் முதல்ல தேவை, அதனால அருள்டரும்னு முதல்ல ஆரம்பிச்சார். ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் சௌலபியம், ஆரண தேசிகனே அப்ப அருள் தருங்கிறது சௌலபியம், ஆரண தேசிகனேங்கிறது பரத்வம், எங்கள் தூப்புல் அப்படிங்கிறது சௌலபியம், தேவை அப்படிங்கிறது பரத்வம், வரு கவிதார்க்கிக கவி அப்படிங்கிறது சௌலபியம், தார்க்கிகம்ங்கிறது பரத்வம், கவி சிம்மம் தார்க்கிக சிம்மம், வாதியர் வாழ்வு அறுத்தாய், வாதியர் வாழ்வு அறுத்தாய்னா தாங்கள்லாம் எப்படிப்பட்டவராக இருக்கோம், அனுயாயிகளுடைய வாழ்வை வாழும்படியாக பண்ணி வச்சு, பர மதங்களை கண்டிச்சனா எங்களுடைய மதம் வளரும்படியாக பண்ணி வச்சு இல்லையோ, அதனால பரத்த சுலபம். சரி, இப்படிப்பட்ட நீ பண்ண உதவிக்கு நான் என்ன பண்ண முடியும், பிரத்யஸ்திர மஞ்சள் இதோ, உனக்கு பிரதியா பண்ணக்கூடியது ஏதாவது இருக்கா, ஏன்னா கைகூப்பு செய்கையே அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. உனக்கு நீ பண்ண பரமோபகாரத்துக்கு சர்வேஸ்வரனாலே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தேவரையரே சொல்லி வச்சிருக்கு. மாயனும் காணகில்லான் போற்றியுழப்பதும் புந்துயில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்படின்னாலே தேவரையர் பண்ண பிரத்யுபகாரத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்னு கேளாய், தேவரையர் திருச்செவி சாத்தியருடன் தேவரையர் கிட்ட நாங்க விண்ணப்பம் ஒன்னு வைக்கிறோம், அதனால தேவரையர் கேட்டு எங்களுடையதான ஆர்த்தியை போக்கணும். ஏற்கனவே தேவரையர் அருள் தரும், எங்களுடைய அடைந்தவர்களுடைய உன்னுடைய திருவடி ஆசிரியத்தவர்களுடையதான அடைபவர் தீவனை மாற்றி அருள் தரக்கூடியதான சுவாவம் இருக்கு தேவரையருக்கு. ஆனா தேவரையரிடத்துல பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு, அதையும் தேவரையரே அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சோம். ஏன்னா பாஷ்யக்காரர் இடத்துல கேட்கறச்ச அமுதனார் கேட்டார், இப்படிதான் கேட்டார், என்புற்ற நோய் எல்லோரும் பிறந்திறந்து என்னறிய துன்புற்று வீணும் சொல்லுவதொன்று அப்படின்னு சொன்னார். என்னதுன்னா உன் தொண்டர்கட்கே அன்புட்டு இருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்துன்னு கேட்டாரோ இல்லையோ, அது மாதிரி தேசிகனிடத்திலேயே பிரார்த்திக்கிறார் குமார வரதாச்சாரியார். இருகையும் கூப்பி விவைக்கும் விண்ணப்பம் ஒன்னு கேளாயி, பெருமாளை முன்னாடி நிறுத்து மெய் நின்று கேட்டருளாயின்னு ஆழ்வார் சொன்னா போல, ஒன்னு கேளாய் விண்ணப்பம் ஒன்னு கேளாய், உருவ உருவ அப்படிங்கிற சப்தத்துக்கு ரூப சௌந்தரியத்தை உடையவனே வடிவழகிய நம்பியேன்னு அர்த்தம். தன்னுடையதான ரூபவுதாத்திய குணைகி பும்சாம் திஷ்டி சித்தாபகாரினம்னு தன்னுடைய உருவங்கிற சப்தத்தை சொல்லி என்னுடைய கண்ணை பறிக்கிறவன். எப்படி சக்கரவர்த்தி திருமகனுக்கு தன்னுடைய வடிவழகாலேயும் தன்னுடைய கல்யாண குணங்களாலேயும் காண்போருடைய கண்ணையும் மனதையும் பறிக்கக்கூடிய சுபாவம் உடையவன் பால்மீகி பகவான் சாதிச்சாரோ, அது மாதிரி தன்னுடையதான அனுகிரகம் பண்ணக்கூடிய சுபாவத்தினாலே அருள்தருதல்ங்கிறதான சுபாவத்தினாலே குணத்தினாலே ஆசிரியருடைய மனதை கவரக்கூடிய சுபாவம், தன்னுடைய திருமேனி அழகினாலே ஆசிரியருடைய கண்ணை கவரக்கூடியதான சுபாவம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு ரூபோதாரிய குணைகி பும்சாம் திட்டு சித்தாபகாரினம் அங்க ரூபம் பிரதானமா இருந்தது. இங்க ஆச்சாரியனானபடினாலே குணம் பிரதானமா இருக்கு, ரூபத்தை கடைசியில சொன்ன பூர்வார்த்தத்துல முதல் வரியில முதல் அடியில குணத்தையும் கடைசி அடியில ரூபத்தையும் சொன்னார். அங்க சக்கரவர்த்தி திருமகனுக்கு ரூபத்தையும் குணத்தையும் சொன்னார், இங்க குணத்தையும் ரூபத்தையும் சொல்லி. உருவ எனக்கருளாய், உருவ பரிபூர்ண சுந்தர பரிபூர்ணனே அர்த்தம். உருவ எனக்கருளா, ஏன்னா இப்பேற்பட்ட இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்துட்டா எனக்கு ஒண்ணுமே தோணாது, என்ன கேட்கணுங்கிறதுலாம் தோணாது. திருஷ்டி சித்தா பகாரினம், என்னுடைய மனசு போயிடும். ராமம்மே அனுகதா திருஷ்டின்னு சொன்னா போல உன் பின்னாடி போயிடுச்சுனா என்ன கேட்கணும்னு மறந்து போயிடுவேன். அதனால இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒண்ணுகளாய், உருவ எனக்கருளாய், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். என்னும் உள்ள உன் தொண்டரையே, எனக்கு யார கொடுக்கணும், உன்னுடைய ஆசிரிதர் உன்னுடைய பக்தரிடத்துல எனக்கு நிரவதிகமான பிரீதி. தேசிகன் திருவடிகள்ல யார் யாருக்கெல்லாம் ஆசக்தி இருக்கோ அவர்களுடைய திருவடிகளை நான் பிடிக்கணும். பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவானுள் நிலாவுவரே அப்படின்னு சொன்ன போல உன்னுடையதான திரு என்னமுள்ள உன் தொண்டர் உன்னுடைய பக்தர்கள் உன் திருவடிகள்ல அசஞ்சலமான பக்தி இருக்கிறவர்களுக்கால அவ எனக்கு நித்திய சுவாமியா இருக்கணும், அவளுடைய திருவடியை நான் தத்தணும் அப்படிங்கிறபடியாக நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. உருவ எனக்கருளாய், என்னமுள்ள முன் தொண்டரையே, என்னமுள்ள முன் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உன்னை ஆசிரியிச்ச அத்தனை பக்தாளிடத்திலையும் அவனுடைய பக்தாளுக்கு பக்தனா நான் இருக்கணும். பத்ருத்ய பிரத்ய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்ய இதிமாம் ஸ்மரலோகநாதா. ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில சாதிச்சா போல உன்னுடையதான தொண்டர்களுக்கு நான் தொண்டனா இருக்கும்படியாக தேவரையர் அனுகிரகம் பண்ணும். தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் நம்மாழ்வார் காமிச்சார். உன் அன்பர்க்கே அன்புட்டு இருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்துன்னு அமுதனார் பிரார்த்திச்சார். இன்னும் இருகையும் கூப்பி உருவ எனக்கருளாய், என்னமுள்ள உன் தொண்டர் முன் தொண்டரையே அப்படின்னு உன்னுடைய ஆசிரியருடைய உன்னுடைய பக்தரிடத்திலே தேசிக அடியாரிடத்திலே என்னும் எனக்கு பிரீத்தியும் என்னிட அவரிடத்திலே அவர்கள் திருவடிகளில் பக்தி இருக்கும்படியாக தேவரையரே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகனுடையதான பரத்த சௌலபியாதி கல்யாண குணங்களை சொல்லி எம்பெருமானுக்கும் தேசிகனுக்கும் இருக்கக்கூடியதான சுவாமி தேசிகனுக்கு கூடியதான சாமியாதிகளை சொல்லி தேவரையர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ங்கிறதாக இந்த பாசுரத்துல குமார வரதாச்சாரியர் பிரார்த்திக்கிறார். நாமம் அவனமே தேசிகனிடத்திலே பிரார்த்திப்போம். அருள் தருமாறன தேசிகனே, எங்கள் தூப்புல் தேவே, வரு கவிதார்க்கிக சிம்மமே, வாதியர் வாழ்வருத்தாய், இருகையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் உண்ணுகளாய், உருவ எனக்கருளாய், என்னமுள்ள முன் தொண்டரையே. தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.